ేరాశరణే பூமாதேவியுடைய பூமா பிராட்சியாருடைய பெருமையிலே நிற்குமாறு ஸ்ரீ வராக பெருமானோடு கூட தாம் அவதானம் பண்ணார் என்பது அவர் பூமா பூமி உலகத்திலே இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஸ்ரீ வராக பெருமாளுக்கும் பூமி பிராட்சிக்கும் நடந்த கல்யாண வைபவத்தை சுவாமி தேசியர் வர்ணித்ததை நாம் இதுவரை பார்த்தோம். இப்போது பூமா பிராட்சியானவர் நமக்கு பல விதமான பலன்களையும் அனுகிரிக்கக்கூடியவர். அதற்கு ஏற்ப அவரை தியானம் செய்யும் மகான்கள் பல பேர் இருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் சொல்லி பிறகு நம் கர்நாடகத்தை பற்றி சொல்ல போகிறார். 22வது ஸ்லோகம் நிஷ்கண்ட பிரசமயோக நிஷேதனியாம் ராஜா விசேஷ பரிபூத சமஸ்தாபாம் அவதாரம் செய்தோடு நீரும் அவதாரம் செய்தீர் அவருக்கு ஏற்ற துணையாக இருந்தீர். அது மட்டுமல்லாமல் உண்மையேதான் சொர்க்கத்துக்கும் மோட்சத்துக்குமான மார்க்கமாக எல்லாருமே கருதுகிறார்கள். என்ன காரணம் என்றால், ஒரு சங்கடம் இல்லாத சமத்தோடு கூடிய யோகத்திலே தியானிக்கப்படுபவர் இல்லை. உம்முடைய பிரகாசத்தினாலே உடைய அனுகிரகத்தினாலே சமஸ்த தாபத்தையும் தோற்கடிக்கக்கூடியவர் இல்லை என்பதாக இந்த சோகத்தின் அர்த்தம். நேரத்தோ வசாக்கும் தெரியாது, இன்னும் சில விசேஷ அர்த்தங்கள்லாம் இருக்கு. என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, சொற்சந்தூக்கமாக ஜெயிப்பமொழியாக சீக்கிரமாக பெருமாறு வராக அவதாரம் செய்யார். எல்லா மாதிரியுமே எங்களுடைய அவதாரத்தில் சுதந்திரத்திற்காக நல்லது. அதனால் அப்படிப்பட்ட வராக பெருமானுடைய நாயகி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர் நோய்யார். அவரை மகான்கள் என்ன சொல்றாங்க, மோட்சத்துக்குமான உபாயம், சொர்க்கத்துக்கும் மோட்சத்துக்குமான வழி இல்லை அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்தையும் சொன்னா மெதுவாக நமக்கு சொர்க்கமும் மோட்சமும் கிடைக்கும். அப்ப தருணி ஒரு வழியாக இருக்க, அப்ப வழியை சொன்னா வழிக்கு என்னன்னு எல்லாம் எங்களுக்கிட்டே இருக்கு. அது சொல்லும்போது எல்லாம் ரெண்டு அர்த்தத்துல சொல்றார் சுவாமி இந்த யோகத்துல. இது ஒரு பிளேட்டா நிஷ்கண்டக பிரசம யோக நிஷேதனியா, வெளியை பற்றி போனோம்னா ஒரு நல்ல வழியா எப்படி இருக்கு கேட்டா நிஷ்கண்டகமா இருக்கும், அப்படின்னா முள்ளில்லாம இருக்கும். அப்புறம் பிரசம யோக நிஷேதனியா, அதாவது என்ன கேட்டார்னா ஒரு தவத்தோடு கூட எல்லாரும் ஆரோக்கியக்கூடியதாக இருக்கும். தவத்தையாக இருக்கு அப்படின்னாலே அதுக்கு ஏதாவது பாதகம் வந்து ஒரு பாதகமும் இல்லாமல் கண்டகம் அப்படின்னா பாதகம், ஒரு பாதகமுமே இல்லாமல் இந்திரியங்களை அடக்கிக் கொண்டு செய்யக்கூடிய யோகம் இருக்கு. அந்த யோகத்தினாலே ஆதரிக்கப்படுபவர், யோக ஞானத்திலே விஜயமாகக்கூடியவர் உமாதேவியார் அப்படின்னு பிரதம யோக நிஷேவனியாம். கண்டகம் இங்க பதத்துக்கு முள்ளு அப்படின்னு ஒரு அர்த்தம். அதுக்கப்புறம் தடைகள் அப்படின்னா விட்டு போதல் எல்லாரும் கண்டாடுவா. இப்போ முன்னாத நல்ல வழி அப்படின்னு வழியை சொல்லும்போது என்ன கேட்கும், எங்களுக்கான சரியும் இல்லாமல் இந்த இருக்கிறதோ யோகம் பண்ணிட்டு அதுவே ஆதரிக்கப்படுது அப்படின்னு. அடுத்த ரெண்டாவது சாயா விசேஷ பரிபூத சமஸ்தாபம், நல்ல வழி அப்படின்னு சொன்னா நிறைய மரம் இருக்கும், அந்த மரத்தினுடைய சாயையாக எல்லாருடைய சாபத்தையும் ஏறினால எல்லாருடைய சாபத்தையும் போக வேண்டும், அதுதான் உண்மையிலே நல்ல வழி. மரத்தில் நடந்து போவார்க்கா மரத்தங்களே நடந்து போவார்கள் வெயில் தெரியாம இருக்கும், ஆனால் தன்னுடைய சாயினாலே அந்த வெயில் சாபத்தை இது அடக்குகிறது இல்லாதாக்குகிறது அப்படிங்கிறது நல்ல வழி கிடையாது. நம்முடைய எல்லா சாப்பிடுகளையும் போக்குறதாக இருக்காங்க அப்படின்னு இரண்டாவது. அதாவது ரெண்டு ரூபா பார்த்தா இன்னும் அவன் விட்டா பணம் விட்டான் அவன் தெய்வத்தை பண்ணா அப்படின்னா மோக்கமான வழி அதிமொழி பூமித்திராட்டியாக அப்படியாக அவரை மகான்கள் அனுபவிக்கிறார்கள். பகவத்கீதம் தானாக வராகவதாக இருக்க பெருமானுடைய பத்தினியான பெருமானை மாற்றியான இப்படி விசேஷமாக அவர் நமக்கு சர்ஜா பௌத்தத்தின் வெளியாகவே ஆகியிருக்கிறார் அப்படின்னு மகான்கள் எல்லாம் தோற்றம் செய்கிறார்கள் என்பதாக இந்த ஸ்லோகத்தில் அர்த்தம். அடுத்த ஸ்லோகம் அவரை பற்றி தெரிந்தது அழகான அவர் ஜுவலா கண்ணங்களிலே பிரகாசிப்பவராக இருந்தார். அடர்ந்த குண்டலையுடைய அழகான ஒரு பெண்ணை போல இருக்கிறார். சியாமா அதாவது சியாமா அப்படின்னு ஒரு பெண்களுடைய ஒரு குறிப்பிட்ட வயதை சொல்லு, அந்த வயதில் இருக்கும் பெண்ணை போல பூமி திராட்சியானவர் காட்சி அளிக்கிறார். அதுக்கு ரெண்டு ரெண்டு உதாரணமாக அதாவது தேகையில ரெண்டு ரெண்டு அர்த்தமாக பல கதைகளை தெரிஞ்சு தெரிஞ்சு இருக்கணும். அதெல்லாம் இன்னும் பார்க்கலாம். முதல்ல பூமா திராட்சியாரு சியாமா அழகான பெண் அப்படின்னு சொல்றார். அதுக்கு ஒவ்வொரு தரமா அன்வயிக்கலாம். சந்தோ ஜோதாம் அப்படின்னு முதல்ல பூமியில் செல்லும் போது கண்டம் அப்படின்னா குன்றுகள், குன்றுகள் நாளே பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கார் அப்படின்னா குன்றுகள் அதனால என்ன பிரகாசிக்கிறார். பூமாதேவியாரை செல்லும்போது வந்தோ ஜோதாம் கண்டம்னா கண்ணப்பகுதி, கண்ணப்பகுதியிலே ரொம்ப பிரகாசிக்கிறவா நல்ல கண்ணா இருந்தா கண்ணப்பகுதியில கண்ணம்பகுதி நல்லா பரவாயில்ல பிரகாசமா இருக்கும், இனி ஜோதாமே பிரகாசமா இருக்கும். அந்த மாதிரி பூமி திரட்டியா இருக்கா கிரகணக்கும் தரிசனியாம். அடுத்து ரெண்டாவது ககன குண்டம் அப்படின்னா ககனமாக அடர்ந்து இருக்கக்கூடிய காடுகளாலே தரிசனியாம் காணப்படுவதாக இருக்கார் அப்படிங்கிறது பூமிக்கு. பூமா தேவிக்கு அப்படின்னா ககன குண்டல அடர்ந்ததான குண்டலம்னா தலை தலைமுடி, அதனாலே கருத்து நீங்கள் காணப்படுவதாக இருக்கார். பூமாதேவி பூமி ரெண்டுக்கும் பலம், பூமாதேவி பூமாதேவியும் ககனத்தின் தலை கருத்து இல்லையா, பூமியும் ககனத்தின் தலை கருத்து இல்லையா. தேவாதேவிக்கு குந்தளம் அப்படின்னா அந்த கூந்தல் அர்த்தம். இங்க குந்தளம்னா குந்தல் போல இருக்கக்கூடிய வனங்கள் காடுகள் அப்படின்னு சொல்றேன். மலைகளே பூமியினுடைய தனங்களாக இருக்கின்றன அப்படின்னு கவிகள் கூறவர்கள் பல இடங்கள் இருந்து அந்த மாதிரி மலை போன்ற தனங்களை உடையவர் அப்படின்னு மலையே தனங்களாக உடையவர் அப்படின்னு அர்த்தம். பூமியை தெரிஞ்சு அசைகின்ற அதிகள் போன்ற முத்துமானியை உடையவர் அப்படி ஒரு மலைன்னா மலையிலிருந்து அப்படியே அறிவு பெற்று கொண்டு அந்த மாதிரியா பெருமாளிலே அப்படி அறிவு பெற்றுவது போல அழகாக வெள்ளை மாலையில் பிரகாசிக்கிறதாம் ரத்தனமாலை. அதனால சரள நிர்ஜர நம்ப ஆறாம் முத்து மாலையை உடையவர் அந்த அதனாலே அசையக்கூடிய முத்து மாலையை உடையவர் அப்படின்னா பூமியானது இயற்கையாக கியாமா கருப்பு நிறத்தில் இருக்கும் பெண்ணாக இருக்கிறார். சமுத்திர வசனம் சமுத்திரத்தையே வஸ்திரமாக தரித்திருக்கிறார். அப்போதே இதனை பூமிக்கு வஸ்திரம் சமுத்திரம் சொல்லுவார். சூத்திரன்னா வராகாவதாரம் அழகாக இருக்கின்றன. விஷ்ணு பத்னியான பூமாதேவியாரே வேதத்தினுடைய அங்கத்திலே அதாவது வேதாந்தத்திலே உங்களுடைய பெருமையை பல விதமாக காணலாம். அந்த வேதாந்தத்திலே நல்ல ஞானமுடைய பிரபு முதலிய மகர்ஷிகள் பிரதித்வான மகர்ஷிகள் அவர்களும் என் விஷயத்திலே கொஞ்சம் சந்தேகம் இல்லாதபடி நல்லவர்கள் உண்மை கண்டு அனுபவித்துக் கொண்டு தெரிவித்துக் கொண்டு இருக்கின்றனர். அதுபோல கட்டுக்கள் மகான்கள் இப்போ அவதாரம் செய்தவர்கள் இவர்களும் தங்களுடைய சமாதி நயனேன தியானம் என்கிற கண் மூலம் பூமாதேவியுடைய பெருமையை கண்டுகொண்டிருக்கிறார்கள் என்பதாக சோகத்தினர். பூமாதேவி தியானத்துக்கு விஷயமாகிறார் அப்படிங்கிறது இதனுடைய கலந்தார். வேதத்தினுடைய அங்கத்தில் வேதாந்தத்தில் யுத்தம் செய்தி கொஞ்சமும் சந்தேகமே இல்லாமல் இருக்கக்கூடிய மகரிஷிகள் பிரக்யாபிதம் மிருது முகே முனிதே பிரதி மிருது முதலான ரிஷிகள்னாலே ரிஷிகள்னாலே பிரக்யாபிதம் அங்கு எடுத்துரைக்கப்பட்டது அப்படின்னா மிகவும் முதலிய மகர்ஜியா பூமியுடைய பெருமை நல்லா இருக்கு சொல்றாங்க. பிரச்சாபிதம் மிக முகையே முன்னே பிரதி இசை பத்தியம் தனஞ்ச பரதி ரசசம்ஸ்கிருதேன சந்த சமாதி நயனேன தவானுபாவம். அது மாத்திரம் இல்ல மகான்கள் அவர்களுடைய ஜீரசம் ஞான ரசம் வந்து பகவானை தவிர வேறு யாரையும் பற்றாது. அப்படிப்பட்ட ஞான ரசம் உடைய மகான்கள் அவர்கள் தம்முடைய யோகமாக கண்ணினாலே உன்னை சேமிக்கின்றனர் என்பதாக ஒரு உதாரணமாக வெகுவா சொல்லியிருந்தார். வெகு முதலிய மகர்ச்சி அவர்கள் நித்தம் செய்து சந்தேகமே கிடையாது. எந்த விஷயத்தில் உண்மை கிடையாது, மிகவசீனி வேதாந்தத்தில் சந்தேகமே கிடையாது. அப்படிப்பட்ட வெகு மகர்ச்சி வெகுதான் அவர்களாலே காண்பிக்கப்பட்டிருக்கேன். சத்தியே அனன்ய பரதீர சம்ஸ்கிருத்தேனா இந்த யோகம் பண்ணும்போது சமாதி யோகம் அப்படின்னு கருதி அதை பண்ணும்போது ஐகாந்தியம் குறையாமல் அனன்ய பரதி வேற வேறொரு பற்றி பாட மாட்டேன், வேற வேறொரு பற்றி பார்க்க மாட்டேன் என்பதாக இருக்கக்கூடிய புத்தி ஞானத்தை உடைய மகான்கள் எல்லாம் சமாதி நயனேன சமாதி என்கிற நயனத்தினாலே கண்ணினாலே உங்களுடைய பெருமை எல்லாம் காண்கின்றனர் என்பதாக இந்த தெரிவித்தார். உங்களுடைய அனுபவம் உங்களுடைய பிரபாவத்தை எல்லாம் அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். காண்பிக்கப்பட்டவர் ஆண்கள் யோகத்தினாலே பூமாதேவி தியானம் செய்கின்றனர். அந்த பெருமையை பார்த்துக்கிறேன். பூமாதேவியே நான்கு விதமான புரிவார்த்தங்கள் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் இது எல்லாருமே இதை எல்லா புரிவார்த்தங்களையும் நீ சரியாக தரப்படுகிறார். அப்படி தரும்படியானா நல்ல கருணை உடையவர். அதனால உன் மூலமாக பலர்கள் பல பலன்களை பெறுகின்றனர். பல வேத மந்திரங்களும் உங்களுடைய பெருமையை அழகாக சொல்கின்றனர். இன்னும் சில பேர் தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் எல்லாம் பல வகையிலுமே உங்களை தெரிவிக்கும்படியாக ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று அர்த்தம். சந்தோஷிதா கருணையா செத்தர குமர்தான் அவரை கேட்டால் கருணையினாலே ஆணை விதமான புரிதாட்சிகளையும் உங்களுக்கு கொடுத்தார். சந்திரவாணி தூண்டிவிட்டால் செத்தர குமர்தான் சந்திரமான கொடுத்தா மாற்றம் இல்லை, பூமாதேவியும் கொடுத்தார். மந்திரூட்டங்கள்னாலே பாடப்பட்டவர் அப்படிங்கிறது பற்றி எத்தனையோ விதமான மந்திரங்கள் அங்கே அந்த மந்திர கூட்டங்கள்னாலே புகழப்பெற்றவர், வேத மந்திரங்கள்னாலே புகழப்பெற்றவர் அப்படின்னு அர்த்தம். தியானம் செய்யப்படுகிறார். அந்த பிரதிஷ்டான பல விதமாக உங்களை தெரிவித்து அதாவது தியானம் செய்வது நல்லவராக இருக்க வேண்டிய மகான்கள் இருக்கும்போது நமக்கு வேற என்ன வேணும் என்பதாக சந்தோஷிதா கருணையா சகுர குமரதான மகா கருணையினாலே நாலு விதமான புருஷார்த்தங்கள் எதை கேட்டாலும் உடனே தரக்கூடியவர். அனுபவிக்கிறார்கள் என்கிறார்கள்.